எடியேக் கட்டிக்கிட முன்னே நம்ம ஒத்திக்கைய பார்க்க நின்று கத்துக்கடி மாமன் கிட்ட அத்தனையும் அத்துப்படி விட மாட்டேன் பொண்ணே நானே உன்னை பிச்சு தின்ன போறேமானே. கட்டிக்கிட முன்னே நம்ம ஒத்திக்கைய பார்க்க நின்று கத்துக்கடி மாமன் கிட்ட அத்தனையும் அத்துப்படி விட மாட்டேன் பொண்ணே நானே உன்னை பிச்சு தின்ன போறேமானே. கண்ணே உன் கண்ணா ரெண்டு முள்ளே இல்லா ரோதாவடி உன்னே உன் கண்ட காலு முகத்தை தான் தூண்டுதடி ஓடாதே என் புள்ளி மானே நீ இல்ல என்ன வெம்பி போனே அச்சார போட்ட பின்ன ஆசை என்ன வெளியடி அத்தா உன் கோயிலுக்கு பூஜை பண்ண நானு ரெடி உன் ஜன்னதி தேடித்தானே அடி ஓடி இங்கு வந்தேன் நானே. ஒதுங்கி போடா தள்ளி நான் உள்ளி இருக்கும் கள்ளி என தொட்டு புட்டா அங்கே இங்க கட்டிக்கிட கட்டிக்கிட கட்டிக்கிட கட்டிக்கிட கட்டிக்கிட கட்டிக்கெடு முன்னே நம்ம ஒத்திக்கைய பார்க்க நின்று கத்துக்கடி மாமன் கிட்ட அத்தனையும் அத்துப்படி விட மாட்டேன் பொண்ணே நானே உன்ன பிச்சு தின்ன போறேன் நானே. எடியே கட்டிக்கிட கட்டிக்கிட கட்டிக்கிட கட்டிக்கிட கட்டிக்கிட நம்ம ஒத்திக்கைய பார்க்க நின்று கத்துக்கடி மாமன் கிட்ட அத்தனையும் அத்துப்படி விட மாட்டேன் பொண்ணே நானே உன்னை பிச்சு தின்ன போறேமானே. கண்ணே உன் கண்ணா ரெண்டு முள்ளே இல்லா ரோதாவடி உன்னே உன் கொண்ட காலு முகத்தை தான் தூண்டுதடி ஓடாதே என் புள்ளி மானே நீ இல்ல என்ன வெம்பி போனே அச்சார போட்ட பின்ன ஆசை என்ன வெளியடி அத்தா உன் கோயிலுக்கு பூஜை பண்ண நானு ரெடி உன் ஜன்னதி தேடித்தானே அடி ஓடி இங்கு வந்தேன் நானே. ஒதுங்கி போட தள்ளி நம் உள்ளிருக்கும் கள்ளி என தொட்டு புட்ட அங்க இங்க குத்தி அடிக்கிறிய சொல்லி அரசை சிக்கில்லி எங்கிட்ட பந்த வாழ உட்ட நறுக்கிடுவேன்.